శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మద్ గురు పరంపరాయే నమః. இப்போ இவன் கர்த்தாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோம். கர்த்தாவா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த கர்த்தத்துவம் கூட பராதீனம் அப்படின்னு சொல்லிட்டோம். பராதீனம் அப்படின்னாக்க ஒருத்தனுக்கு காலை கட்டி விட்டுட்டு நீ ஓடு சுலபமா உனக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது விரோதமாச்சு. அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கும் பதில் சாதிச்சுட்டார். இது வந்து பூர்வபூர்வ கர்மானுகுணம். கர்மானுகுணமாகத்தான் இவனுக்கு பிரவர்த்தி வர்றது. அவன் பண்ணின கர்மம் அந்த கர்மாவுக்கு பலன், அதுக்கு அனுகுணமா பிரவர்த்தி வருது. அதனால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சாதிச்சுட்டார். இப்போ ஆக்ஷேபிக்கிறான், அதனை அப்படி ஒத்துண்டாக்க இவன் எதுவுமே பிரயத்தனம் பண்ணவானான்னு எழுமே. ஏன் அப்படின்னா அனாதியா இருக்கு சம்சாரம், அனாதியா இருக்கான் ஜீவன், அனாதியா இருக்கு கர்மா. அதனால இந்த கர்மா வந்து அனாதியா இருக்கிறதுனால புண்ணியபாபூர்வ கர்மானுகுணமாகத்தான் இவனுக்கு சுகதுக்கெல்லாம் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லிட்டாக்கா அப்போ எம்பெருமானும் என்ன பண்றான்னா இவனுடைய புண்ணியபாபூர்வ கர்மானுகுணமா தான் பணத்தை அனுகிரகிக்கிறான். நிகிரகமோ அனுகிரகமோ எதையோ அனுகிரகிக்கிறான். இப்ப நிகிரகமோ அனுகிரகமோ பகவான் இவனுடைய கர்மானுகுணம் தான் அனுகிரகிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அப்படி பாத்துட்டோம்னாக்க அதுக்கப்புறம் இவன் எதுக்கு பிரயத்தனம் பண்ணோமே? இவனுடைய பிரயத்தனமே வெப்பமாச்சே, பிரயத்தனமே வெர்த்தமா போயிடும். ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவா, பவிதவியம் பவத்தியேவ நாரிகேல பலாம்புவது கந்தவியம் கச்சதி சதா கஜபுக்த கபித்தவது அப்படின்னு சொல்லுவா. நமக்கு வரணும்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, கண்டிப்பா வந்துடும். அது எப்படின்னா நாரிகேல பலாம்புவது, தேங்காய் இருக்கே தேங்காவில வந்து அது எப்படி இருக்குன்னாக்க முதல்ல மட்டை இருக்கு, அதுக்கப்புறம் பஞ்சு இருக்கு, அதுக்கப்புறம் ஓடு இருக்கு, அதுக்கப்புறம் தேங்காய் பருப்பு இருக்கு, அதுக்குள்ள இளநீர் இருக்கு. இப்போ எப்படி இந்த இளநீர் வந்து அது உள்ள வந்தது அப்படின்னு கேள்வி வரும் மொழியும். இதுதான் வரணும்னாக்கா நிச்சயம் வந்து வேறும், மட்டைய மீறி அந்த பஞ்ச மீறி ஓட மீறி பருப்ப மீறி தாண்டி இது வந்து இளநீர் இருக்கு. அதனால நாரிகேல பல அம்புவது பவிதவியம் பவத்தியேவ, வரணும்னா அது எப்படியாவது வரும் பகவத் சங்கல்பம். அதே மாதிரி கந்தவியம் கச்சதி சதா கஜபுத்த கபித்தவது அப்படின்னு சொல்லுவான். யானை என்ன பண்ணும், அது வந்து விளாம்பழத்தை சாப்பிடும், கபித்தம் விளாம்பழத்தை. விளாம்பழத்தை என்ன பண்ணும், அப்படியே வாயில முழுங்கிடும். முழுங்கிட்ட உடனே அது வெளியில வந்து வரச்சு வெளியில வரும் பொழுது அப்படியே அந்த பழக்கிழ வந்து விழும். உடச்சு பார்த்தா அது உள்ள ஒண்ணுமே இருக்காது. எப்படி போச்சு அந்த மகாகவி எப்படி அனுபவிச்சு சொல்றான் பாருங்கோ, ஒரு தேங்காவையும் ஒரு கபித்த விளாம்பழத்தையும் சொல்லி அது எப்படி இருக்கும், உள்ள இளநீர் வந்தது எப்படி பகவான் தான் தெரியும். அத மாதிரி இந்த விளாம்பழத்தை யானை அப்படியே முழுசா விழுந்து விழுங்கிடுறது, முழுசா விழுங்கிட்டு அப்படியே முழுசா வெளியில தள்ளி விடுறது. வெளியில வந்து பார்த்தா உள்ள உடைச்சு பார்த்தாக்க ஒண்ணுமே இல்லை. எப்படி போச்சு, கந்தவியம் கச்சதி சதா போகணும் இருந்தால் எப்பொழுதும் போயிடுவது, கஜபுத்த கபித்தவது யானை சாட்ட விளாம்பழம் மாதிரி அது அப்படியே கீழே வந்துடும் விழுந்துரும். உள்ளுக்குள்ள எப்படி உள்ள போச்சுன்னு தெரியாது. அத மாதிரி எது வரணுமோ அது நிச்சயம் வந்துதான் தீரும். எத்யத்வியம் பவது பவதா பூர்வ கர்மானுரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். வைராக்கிய சதகத்துல பர்த்ருஹரி எது எது நமக்கு வரணும்னு இருக்குதோ அதெல்லாம் நமக்கு பூர்வ கர்மானுரோதம், அந்தந்த அவருடைய கர்மாவுக்கு அனுகுணமாக நமக்கு வந்து சேரும். அது அத மாதிரி எதுக்கு இந்த மாதிரி பிரயத்தனப்படுறீங்கன்னு கேட்கலாம். அவருடைய உத்தேசம் அழகான உத்தேசம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கிறான் பர்த்ருஹரி, யத்தாத்ரா நிஜ பட்ட பால லிக்ஷிதம் ஸ்தோகம் மகத்வாதனம். அதாவது பிரம்மா நமக்கு எழுதி வச்சிருக்கான் எது வரணும் எது வரக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கான். நமக்கு ஒண்ணுமே வரக்கூடாதுன்னு இருக்கலாம், அல்லது நிறைய சொத்து நமக்கு வரணும்னு இருக்கலாம். யார் கண்டா யாருக்கு எவ்வளவு வரும் ஏது வரும்னு தெரியாது இல்லையா. அதனால இது பிரம்மா எழுதி வச்சுதான் நமக்கு வரும். அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொன்னா, நான் வந்து இந்த குடம் ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த குடத்தை ஒத்த என்ன பண்றான், கணத்து உள்ள விட்டு ஜலம் எடுக்கிறான். இன்னொருத்தன் கடல்ல இருந்து ஜலத்தை எடுக்கிறான். கடல்ல இருந்து ஒருத்தன் ஜலத்தை எடுத்துன்னு வரான் தன்னுடைய குடத்துல, இன்னொருத்தன் வந்து கணத்துல இருந்து எடுத்துக்கிறான். இப்போ கணத்துல திட்டமான தீர்த்தம் இருக்கு, அதே கடல்லையோ நிறைய ஜலம் இருக்கு. நிறைய ஜலம் இருக்குன்றதுனால அந்த கடல்ல இருந்து எடுக்கிறான் நீ குடத்துல, அந்த குடத்துல நிறைய ஜலம் வந்துருவான். அல்லது கணத்துல குறைவா இருக்கிறதுனால அந்த குடத்தை எவ்வளவு பிடிக்குமோ அதுக்காக குறைவா ஜலம் வருமா, இல்ல அங்க நிறைய ஜலம் வருமா. உபே பஷ்ய பயோனிதாவதி கடகா கிருண்ணாதி துல்லியம் ஜலம். கூபத்திலையும் சரி பயோனிதியான சமுத்திரத்திலையும் சரி நீங்க ஒரு குடத்தை ஜலம் எடுக்கணும்னு இது பண்ணிக்க பிரயத்தனப்பட்டாக்கா துல்லியமாதான் ஜலம் வறுமையை தவிர்த்து கடல்ல நிறைய இருக்குன்றதுக்கு போதும் நிறைய வந்துடாது. கணத்துல குறைவா இருக்குன்றதுனால குறைஞ்சு போயிடாது. எவ்வளவு அந்த கடத்துக்கு முடியுமோ அவ்வளவுதான் வரும். எது கோசனும் இப்படி பணம் பணம்னுட்டு இது பண்ணணும்னு வைராக்கியத்துக்கு கோசனும் அவன் சொல்றான் பர்த்ருஹரி. அது இருக்கட்டும். இப்போ இதனால என்ன ஆயிடுத்து, சர்வேஸ்வரன் நமக்கு நம்மளுடைய புண்ணியபாகபூர்வ கர்மாவுக்கு அனுகுணமாக என்ன எழுதி வச்சிருக்கானோ அது நமக்கு வந்துட்டு போறது, நமக்கு வந்துட்டு போறதுன்னு செய்யும். அதை விட்டுட்டு எதுக்கு எல்லாரும் பறக்கிறா, எதுக்கு பிரயத்தனப்படணும், நம்ம பிரயத்தனமே பட வேண்டாமே. ஆகாரோஹி மனுஷியானாம் ஜென்மநாசக ஜாயதே அப்படின்னு தேவதீயன் உதாரிக்கிறார். மொத்தம் புறக்கச்சேவே பெருமான எழுதி வச்சுடுறோம், இவனுக்கு புறக்கச்சு இவனுக்கு இது ஆகாரம் அப்படின்னு எழுதி வச்சுடுறோம். அதனால நாம என்னத்துக்கு பிரயத்தனப்படணும், பிரயத்தனப்படாமலே நமக்கு எல்லாம் வறுமை. அதனால இந்த யத்னம்ன்றது பிரயத்தனம்ன்றது வியர்த்தமா போயிடுறது. அதனால நம்மளுடைய புண்ணியபாகபூர்வ கர்மாவுக்கு அனுகுணமாக எது வரணுமோ அது கண்டிப்பா வந்தே தீரும். யாரு தடுத்தாலும் அது நிக்காது, தானா தனக்கு வந்துடும். அதே மாதிரி எனக்கு வரக்கூடாதுன்னு இருந்ததுன்னு சொங்க, நீங்க எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் அது எனக்கு வரவே வராது. அது நேரம் நம்ம அனுபவிக்கிறோம், எவ்வளவோ அனுபவிக்கிறோம். ஆகையினால் எதுக்கு பிரயத்தனம் பண்ணணும், அதனால பிரயத்தனமே பட வேண்டாமே, பிரயத்தனமே பட வேண்டாம், நிம்மதியா இருக்கலாம். எல்லாம் எந்த காரியமும் பண்ணக்கூடாது, எந்த காரியமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாக்கா சாஸ்திர விரோதமா போயிடும். ஏன்னா சாஸ்திரம் என்ன பண்றது, போன ஸ்லோகத்திலே பார்த்திருப்போம், விதி நிஷேதங்கள்லாம் இருக்கு, இத பண்ணு இத பண்ணாத அப்படின்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. எதுக்கு சொல்லித்து, உனக்கு நல்லது வேணும்னு இந்த புண்ணிய கர்மாவை அனுஷ்டிச்சிடும், உனக்கு மோட்சம் வேணும்னு இந்த உபாசனத்தை பண்ணிடும். உபாசனத்தை பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரயத்தனப்படு, இந்திரியங்களை அடக்கு, பெருமாளையே நினைச்சுட்டு அல்ப சுகங்களை பிரவர்த்திக்காத. எத்தனை சொல்றது, இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் விரோதிக்குமே, பிரயத்தனமே பண்ண வேண்டாம்னு சொன்னாக்கா உத்யோகினம் புருஷசிம்ம உபயதி லக்ஷ்மி, முயற்சி திருவணையாக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. நம்ம பிரயத்தனப்பட்டாதான் அந்த புருஷ சிம்மம் இருக்கானே அவனுக்கு ஐஸ்வர்யமானது வந்து சேருமா. ஐஸ்வர்யம் வந்து லக்ஷ்மி பிராட்டி வந்து உத்தியோகம் பிரயத்தனப்படுறவன்ட்டுதான் வந்து சேருவா அப்படின்லாம் இருக்கு. அதனால இப்போ நேத்தியே நம்ம சொன்னோம் கர்த்தா ஞாதா அது ஜானாதி இச்சதி யததே கரோதி அப்புறம் புங்கே இது மாதிரிலாம் சொன்னோம். இப்போ இதுல எத்தத்தே பிரயத்தனம் இருக்கே கரோதின்னு இருக்குதே எதுக்கு அதெல்லாம் பண்ணணுங்க, பண்ணவே வேண்டாமே, பண்ணாமலே எல்லாம் வந்துருமே. அப்படி இருக்குது என்னத்துக்கு இவ்வளோ சிரமப்பட்டு பிரயத்தனப்படுறா. அதனால பிரயத்தனமே பண்ண வேண்டாமே. பிரயத்தனம் பண்ணாமல் இருந்த நமக்கு எத்தனையோ கர்மாக்கள் அனுஷ்டிச்சுப்போம், அந்த கர்மாக்கள் மூலமாக நமக்கு ஏதோ நல்லதோ கெட்டதோ வந்து சேர்ந்துட்டு போறது. அதனால இந்த சாஸ்திரங்கள்லாம் வேண்டியதே இல்லையே. இவ்வளவு சிரமப்பட்டு எதுக்கு இந்த மோட்ச சாஸ்திரத்தை பத்தி எல்லாம் விசாரம் பண்ணணும், வேதமும் வேண்டாம் சாஸ்திரமும் வேண்டாம் ஸ்மிருதிகளும் வேண்டாம் அப்படின்லாம் கேள்வி கேட்கிறோம். அப்படின்னாக்கா அதற்கு பதில் சுவாமி பிரதிபந்தி காமிக்கிறார். சரி இவ ரொம்ப சுலபமான பதில் பிரதிபந்தி முதல்ல அதன் பேருக்கு பதில். பிரதிபந்தி அப்படின்னா என்ன சொன்னா நீ என்ன என்ன ஆட்சேபிச்சு என்ன பார்த்துட்டோ அதே ஆட்சேபம் உன்னை பார்த்து நம்ம அந்த ஆட்சேபத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு பிரதிபந்தி தான். அதாவது பிரதிபந்தி இந்த இடத்துல எப்படின்னா நீ என்ன என்ன கேட்டேன் பூர்வ கர்மானுகுணம் எனக்கு வரும் வராம போகும் அதனால பிரயத்தனம் வேண்டாம் சொன்னேன். இவ்வளவு நீ பிரயத்தனப்பட்டிருக்கே பிரயத்தனப்பட்டேன்னு கேட்கல சுவாமி. இவ்வளவு நீ பிரயத்தனப்பட்டிருக்கோ இல்லையோ நான் சொல்றதுக்கோ நான் சொல்றது தவறு என்னுடைய சித்தாந்தம் தப்பு அப்படின்னாலும் நீ இப்ப வந்து பிரயத்தனப்பட்டு இருக்க அது கூட நீ பிரயத்தனப்பட வேண்டாமே. நீ பிரயத்தனத்தை விட்டுடு வாதமே பண்ணக்கூடாது. நான் வந்து சொல்றது தவறா இருந்ததுன்னாக்க அது கூட பூர்வ கர்மானுகுணமாக அதுவே தானா சித்திக்கிறதா இருந்தா சித்திக்கும், இல்லைன்னா தள்ளப்பட்டதா இருந்தா தள்ளப்பட்ட நிலத்தமாயிடுச்சுன்னு நிலத்தம் ஆகிடும் அதுவும் போட்டுமே. இதுக்கு நீ எதுக்கு பிரயத்தனப்படுற, இவ்வளவு சிரமப்பட்டு நீ வாதம் பண்ற அந்த வாதம் எதுக்கு? தத்வாதே கிம் பிரவர்த்தாக கிமிச்ச விதசதி அப்படின்னுட்டு அதிகாரம் சாராங்கள இதை கேட்கிறாரு. வந்து மூணாவது கடந்த பாதத்துல இத வந்து கேக்குறாரு. சாத்தியம் வா சாதனம் வா கிமப்பின விததம், அதாவது சாதிக்கப்பட வேண்டியதோ அல்லது எதோ சாதிக்கிறோமோ அதுக்கு ஒரு சாதனம் உபாயம் இருக்க முடியும் அது எல்லாமே பொய், அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நீ நிரூபிக்கிறதுக்கு நீ பாக்குறேன். அது கேக்குற தத்வாதே கிம் பிரவர்த்தாக அப்படின்னு நீ அந்த வாதத்துல எதுக்கு நீ பிரவர்த்தித்த என்ன சொல்லிட்டியே, சாத்தியமும் கிடையாது சாதனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னாக்க நீ எதுக்கு அப்படின்னு இதெல்லாம் பிரவர்த்திக்கிற. அதே மாதிரி இதோ என் உடம்பு நல்லா இருக்கணும், என் உடம்பு நல்லா இருக்கு நான் என்ன பண்றேன் ரெண்டு வேலை பலகாரம் ஒரு வேலை ஆகாரம் அந்த ஆகாரம் கூட குறைஞ்சதை விவாதத்திடணும் என்ன கூடாது எப்படி இப்படிலாம் நான் பிரயத்தனம் பண்ணுவேன் எதுக்கு அதுன்னு கேக்குறது. போஜனாவது ஒரு சிவத்தம், நீ போஜனத்துல எதுக்கு நீ பிரவர்த்திக்கிற வேண்டவே வேண்டாமே, சாப்பிட கூட வேண்டாம். உன்னுடைய பூர்வ கர்மானுகுணமாக வயிறு தானா ரொம்பட்டுமே, உடம்பு நின்னா புஷ்டி ஆகட்டுமே, எல்லாம் பூர்வ கர்மானுகுணம் தான் அது. பூர்வ கர்மானுரோதம் அப்படின்னாக்கா நம்ம எதுக்கு பிரயத்தனப்படணும் அப்படின்னு நீ என்ன கேட்டுட்ட பிரயத்தனப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க நீ எதுக்கு பிரயத்தனப்படுற, நீ வந்து இத மாதிரி நான் சொன்னது தவறு அப்படின்னு நிரூபிக்கிறது போதும் இவ்வளவு பிரயத்தனப்படுறையோ இல்லையோ அது கூட நீ பிரயத்தனப்பட வேண்டாம். நீ பிரயத்தனப்பட்டேன்னாக்க உனக்குதான் விரோதம் இருக்கு, ஏன்னா நீ தான் பிரயத்தனம் வேண்டாம்னு சொன்ன. பிரயத்தனம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு நீ வந்து பிரயத்தனப்படுற, நீ பிரயத்தனப்பட வேணாம் என்று பிரயத்தனப்படலையே, உன்னுடைய வாக்கியமே உனக்கு விரோதமா இருக்கிறது. இல்ல இல்ல உனக்கு புரியணுமே, அதுக்கோசரம் நாங்க பிரயத்தனப்படணும் அப்படின்னு நீ சொல்லணும். உனக்கு புரியணும்ன்றதுக்கோசரம் நாங்க பிரயத்தனப்படுறோம் அப்படின்னு நீ பதில் சொல்லுவேன். அப்படி பதில் சொன்னாக்க அதுக்கு சுவாமி என்ன கேட்கிற, நீ தான் சொன்ன எது வரணுமோ அது வரும் முந்துடும், எது போகணுமோ அது போயிடும் சொன்னீங்க சொல்லலாம். அப்போ எனக்கு எனக்கு போதிக்கணும், நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கோசம் நீ பிரயத்தனப்படுறேன்னு சொன்னாக்க அது கூட நான் இப்படி சொல்லி போறேன். நீ சொல்ற பட்சத்திலேயே எனக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அது அந்த அப்படிதான் இருக்குன்னு எனக்கு நானே அறிஞ்சுடுவோனே, நீ சொல்லணுமான்னு அதுக்கு நீ வாதம் பண்ணி எனக்கு புரிய முடியாது சொல்லி சொல்ல வேண்டியது இல்லை. அதனால உன்னுடைய வாக்கியம் இல்லாம கூட என்னால அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நீ நான் பூர்வ கர்மானுரோதம் சொல்லிட்டேன், பூர்வ கர்மானுரோதம் எனக்கு வந்துட்டு போட்டுவேன், அதுக்கு கூட பிரயத்தனம் வேண்டாமே இது. சரி இன்னொன்னு நீ தான் சொன்ன எது வரக்கூடாதோ அது வராது அப்படின்னு சொன்ன, எது வரக்கூடாதோ வரவே வராது அப்படின்னு இல்லையா. நீ இவ்வளவு சிரமப்பட்டு எனக்கு புரிய வைக்கணும்னு நீ சொன்னா கூட மண்டையில ஒண்ணு ஏறாது, எனக்கு ஞானம் வரக்கூடாது அப்படின்னு எனக்கு இருந்ததுன்னாக்க நீ சொல்லி கொடுத்தாலும் எனக்கு வராதே. ஏன்னா நீ தான் சொல்லிருக்காரு, நீ சொன்ன பிரகாரமே நாங்க கேட்கிறோம். அதனால எனக்கு ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னாக்க அப்படி ஞானம் வரணும்னு இருந்ததுன்னு தானே வந்துட்டு போகுது, அதுக்கு நீ எதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். நீ எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் எனக்கு வரக்கூடாதுன்னு இருந்ததுனாக்கா நீ எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் எனக்கு வரவே வராதுன்னு, அதனால நீ எதுக்கு நீ பிரயத்தனம் பண்ணணும். அதனால உன்னுடைய வச்சனமே வியர்த்தமா போயிடும், உன்னால பரிகாரமே பண்ண முடியாம போயிடும். அதனால உன் பேச்சு அது கூட நீ பிரயத்தனப்பட்டுதான் பேசணும். இப்ப நான் பேசுறேன், நான் பேசுறானே எப்படி பேசணும், நான் என்னுடைய நாபியிலேருந்து வரணும் எனக்கு சப்தம், நான் சிரமப்பட்டுதான் சொல்லணும். நான் யாரா இருந்தாலும் சரி நம்ம பேசணும்னு பிரயத்தனப்பட்டுதானே பேசணும், பிரயத்தனம் இல்லாம நம்மளால பேச முடியாது. அப்ப அந்த பேசுறது கூட பிரயத்தனாதீனமாகத்தான் இருந்தது. அதனால நீ வந்து பிரயத்தனம் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க அப்பனா இந்த பிரயத்தனமே நீ வர வேண்டாமே, தானா வந்துருக்குவேன், தானா வாய திறந்தாலே ஒட்டணும் சப்தம். சொல்ற அபிக்ஷணாந்தம் கலையந்தேத்வாம் ஆப்ளாவயந்தம் மிகதேமயோகி அப்புறம் வாஜாம் பிரபாகீர் அனிவாரிதைஸ்தே மந்தாகினி மந்தயுதம் க்ஷமந்தே. நயக்ரீவனை பார்த்துட்டு அரக்ஷணம் வந்து ஸ்தோதிரம் பண்ணிட்டா போடணும், நயக்ரீவனை ஸ்தோதிரம் பண்ணிட்டாக்கா கங்கையினுடைய வேகத்தை கூட அது இவனுடைய வாக் பிரவாகம் அப்படி குறைச்சிடணும், அந்த கங்கா பிரவாகத்தினுடைய வேகத்தை கூட இது ஜெயிச்சிடும். மந்தாகினியும் மந்தயுதமும் க்ஷமந்தே, உன்னுடைய கருணை என்ன பேத வச்சேன்னாக்கா அப்படி கொட்டுமே, அதனால அப்படி கொட்டிட்டு போட்டுமே, எதுக்கு நான் பிரயத்தனம் பண்ணணும். நான் வந்து சோதனம் பண்ணக்கூடாது, ஒண்ணுமே பண்ணணும், நான் பண்ணல திடீர்னு வாய் திறக்கணும், திடீர்னு எனக்கு சப்தம் வரணும், திடீர்னு பேசணும், நான் பிரயத்தனப்படாமே எல்லாம் வரணும்னு நீ சொல்லணும். ஆனால் அப்படி இல்லையே சாஸ்திரத்துல அது கிடையாது. அதனால பிரயத்தனமானது நிஷ்பலம் நீ சொன்னது, உன்னுடைய பிரயத்தனத்துக்கும் வந்துடும் அது. ஆனால் நீயும் பிரயத்தனப்படக்கூடாது, நானும் பிரயத்தனப்படக்கூடாது. அத மாதிரி இன்னொன்று கேட்கிறேன், இது பர்யந்தம் பொதுவா உன் விஷயத்துல சொன்னோம், இப்போ மீதி எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஒருத்த என்ன பண்றான், பாம்பை பார்க்கணும், பாம்பு பாம்பு துரத்தின்னு வருது, புலி துரத்தின்னு வருது, உடனே அவர் வந்து தப்பிச்சுக்கணும் பயந்துட்டு ஓடுறான். எதுக்கு ஓடுறான், அப்படியே நிக்க வேண்டியது தானே, நான் சாகணும்னா நான் செத்துதான் தீர்மேன், நான் உதிரோடு இருக்கணும்னா உதிரோடு இருந்துதான் இருப்பேன். அந்த காலத்துல தையார்ல தையார் வாத்தியார் சுவாமி இருந்த தையார் ராமாச்சார சுவாமி வச்சேன்னு அவருடைய தத்துவப்படாது, அவ தையார் இருந்தா தையார்ல இருந்துட்டு அவர் பிள்ளைகள் வந்து வாத்தியார் பிள்ளைகள் ராமாச்சார சுவாமி குமாரர்கள் ஒரு நாராயணன் இருக்கார், அவருடைய சமயம் கோகுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் இது தெரியல, மூணாம் கட்சி கிடையாது. அவர் படுத்துட்டு இருக்க நாராயணனும் இருக்கிற குழந்தை என்ன ஒரு வயசு ஒன்றரை வயசு அப்படிதான் இருப்பான் வித்தியாசம். அந்த குமைத்து ஒரு பாம்பு என்ன எடுத்து, நல்ல பாம்பு விஷத்தோட பாம்பு, அது அந்த கோபு பேர்ல ஏறிடு. இவனால என்ன பண்றது, ஒரு குழந்தையதான் காப்பாத்த முடியும். அப்போ இவன் என்ன பண்ணிட்டாலும் அந்த நாராயணன் சார் இருக்காரு, அவன் எடுத்துட்டான் பாதி தூக்கி தோல் வச்சுட்டான். மனதில் கண்ணில ஜபத்தோட நின்று பார்த்துட்டு இருக்கா, டக்குன்னு பாம்பையும் அடிக்க முடியாது, ஏன்னா குழந்தை மேல இருக்குது பாம்பு. அப்படின்னு என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், பெருமாள் விட்ட வழி அப்படின்னு இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பாம்பு என்ன பண்ணி கொஞ்சம் அந்த குழந்தை மேல ஏறுத்து கொஞ்ச நாள் இருந்தது, அப்படியே கலந்து அது பாட்டு கிளம்பி கொடுத்தது. இத்தனை வருஷம் இருந்துட்டும் 68 வயசோ 78 வயசோ இருந்துட்டு 66 வயசோ இருந்துட்டு இப்ப போன வருஷம்தான் அவர் பணம் குவித்து போன கார்த்திகை மாதம் தான் அவருக்கு அப்திகாரம். அவர் கடைசி தெரிந்தும் இது கிடையாது, என்னவோ நல்ல ஆண்டவன் வந்து நாவல் பார்த்து இருந்தார். அப்போ யாராலோ நாவல் பார்த்தேன் தையால் கிடந்த உடனே அவரை பிரார்த்திச்ச ஆண்டவன் ஆண்டவன் அப்படின்ன அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சமயத்துல இந்த நாவல் பார்த்துக்கு இந்த கோப்பு வந்திருந்தேன், போய் பாப்போன்னு அவர் பேசுவார். ஆண்டவன் பார்த்து எங்க ஊருக்கு வாணி, எங்க ஊருக்கு வாணி அப்படி அப்படின்னு கூப்பிட்டேன். உங்களுக்கு வந்தா காப்பி தருவேடா அப்படின்னு கேட்டு கோபு கூப்பிடவே கிளம்பி நேரம் தையா இருப்பிட்ட ஆண்டவன். மனசு சுத்தமானது. அதனால எதுக்கு சொல்லுவதை, இது வந்து ஒரு பாம்பு துரத்துறது புலி துரத்துறது அப்படின்னு எதுக்கு பயப்படணும், பயந்து ஓடுறமே அப்படியே நிக்க வேண்டியதுதானே, பெருமாள் காப்பாத்துவே பெருமாள் விட்டுருவேன் அப்படின்னு நிற்க வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு எதுக்கு ஒருத்தனை இப்படி ஓடுறான் எல்லாரும், அதே மாதிரி எதுக்கோசரம் சாப்பிடுற இல்ல இல்ல பிராணரக்ஷணம், பிராணரக்ஷணத்துக்கோசரம் நாங்க ஓடுறோம், தேக ரக்ஷணத்துக்கோசரம் நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் கேக்குற, அது கூட எதுக்கு, அதுவும் பிரயத்தனம் இல்லாமலே ஈஸ்வர சங்கல்பத்தினாலேயே பூர்வ கர்மானுபவத்துமே ஆயிடுறேன், ஆகையினால அது தேவை இன்னைக்கு. ஆகையினால எத்தனம் வேண்டியதில்லைன்னு எங்களை பார்த்து கேட்டேனாக்க, லோக பிரவிற்த்தி உன்னுடைய பிரவிற்த்தி, பிராமணிகாளுடைய பிரவிற்த்தி, விவேச்சகாளுடைய பிரவிற்த்தி, அந்த பிரவிற்த்தி எல்லாம் பாரு. அந்த பிரவிற்த்தி எல்லாம் பார்த்தேன்னாக்க நீ இந்த மாதிரி சொல்லுவியா, யாரா இருந்தாலும் சரி பிரயத்னன்றது பண்ணிதான் ஆகணும், பன்னெண்டுதான் இருக்கும், பன்னெண்டுதான் இருக்கும், எவ்வளவு இதுவா அது வந்து நிஷ்பலமா ஆகலாம் சபலமா ஆகலாம், ஆனால் நம்ம பிரயத்தனம் பட வேண்டியது நம்முடைய சுரூபம். அது இல்லாத போனாக்க சாஸ்திரங்கள் சொல்றது அத்தனையும் அடிபட்டு போயிடுமே. அதனால இதுதான் பிரதிபந்தி, அவ கேட்ட கேள்விக்கு திருப்பி நீயே அப்படின்னா பிரயத்தனப்பட்ட நீயும் பிரயத்தனப்படாம இருக்கலாமேன்னு பிரதிபந்தி காமிச்சுட்ட. உடனே அவன் கேட்கிறான், சரி என்ன பார்த்து நீ கேள்வி கேட்ட, ஆனா பதில் என்ன, உண்மையான பதில் நீ சொல்லணுமா வேண்டாமா, பதில் சொல்லணுமே, வருவ நான் சொன்னதுக்கு திருப்பி என்ன பார்த்து நீ கேள்வி கேட்கறத காட்டணும், அதுக்கு பதில் என்ன, வாஸ்தவமான பதில் என்ன அது சொல்லணுமே அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்றேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, எதுவுமே நமக்கு வரவேண்டிய பலன்கள் அது பிரயத்தனத்தினாலதான் வரும் அப்படின்னு இருந்ததுன்னாக்க பிரயத்தனப்பட்டுதான் ஆகணும். இவ கர்மா, கர்மானுகுணமாக எனக்கு இது வரும் அப்படின்னு சொன்னாக்க குழந்தை இல்லை, நாம எல்லாரும் பிரசாதம் பண்ணலாம், பிரமாணம் சமர்ப்பிக்கலாம், இடம் பண்ணி இடம் போட்டு பிரசாதத்தை சாதிச்சுடலாம், வாயிலையும் ஊட்டி விட்டுடலாம், முழுங்க வேண்டியது யாரு, அவனால பிரயத்தனப்பட்டு முழுங்கணாது. அத மாதிரி பிரயத்னம் இருந்தாதான் ஒரு பலன் சித்திக்கும் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவசியம் பிரயத்தனப்பட்டுதான் ஆகணும், இல்லாத போனாக்கா நடக்காது. ஏன் அப்படின்னாக்க, இந்த பிரயத்தனத்துக்கு சில ஹேதுக்கள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஞானம் வேணும். ஞானம் இல்லாமனா இப்ப மோட்சத்துக்கு போகுதுன்னா உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுத்து அப்படின்னா எனக்கு ஞானம் வேணாமா இருக்கு? அதுல இச்சை வேண்டாமா? அதுல மானசீகமான பிரவருத்தி வேண்டாமா? அப்புறம் நான் அனுஷ்டிக்க வேண்டாமா? நான் பலத்தை அனுபவிக்க வேண்டாமா? எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஹேதுக்கள் இவைகள் தான். அதுக்கு ஞானம் வேணும், அதற்கு ஆசை இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தன் தூண்டுதல் இருக்கணும். அது சாஸ்திரமோ அல்லது பெரியவாளோ ஆச்சாரியாளோ இதழிகளோ அவ என்ன பண்ணுவோ, நம்மள தூண்டணும். அவ அந்த தூண்டுறது தான் நமக்கு வந்து நல்லது வரும், இல்லாதவனா எல்லாம் வருமா அது. அதனால இந்த ஹேதுக்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்றது, ஒரு பிரயத்தனத்தை உற்பத்தி பண்றது, பிரயத்தனத்தை உற்பத்தி பண்றது. இல்லாதவனா வந்துடாது. சாஸ்திரம் எவ்வளவோ சொல்லிக் கொடுக்கறது, எவ்வளவோ சொல்லிக் கொடுக்கறது. அதே வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன், வயசான காலத்துல காலக்ஷேபம் பண்றவன்னா இருக்கா, ஆரம்ப காலத்துல அவன் வந்து எதுவும் புரோத்திக்கல இதுல. ஏன்னா அந்த சமயத்துல அவளுக்கு தேக யாத்திரையே கஷ்டமா இருந்தது, தேக யாத்திரையே கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு சாப்பிடுவோமா, நாளைக்கு எழுந்திருப்போமா அப்படின்னாவும் குடும்பம் கஷ்டப்பட்டது. அதனால அவன் அதுல பிரவர்த்திச்சுட்டா. ஆனால் அதன் பிறகு போக போக போக ஒரு காலகட்டம் வரைச்சு அவளுக்கே ஒரு மனதுல மன நிறைவு வருது, திருப்தி வருது. அதுக்கப்புறம்தான் அவன் நாலு பேரை பார்த்துட்டு கத்துக்கிறான். ஒரு 15-14 வருஷம் முன்னாடி அடைய வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன். புதிய வரணும், ராத்திரி 8:30 நோ ட்ரெயின், அது டைம் ஆக போச்சு. பிளாட்ஃபாரத்துல உட்காந்துட்டு இருக்கேன் ராத்திரி. அந்த சமயத்துல திடீர்னு சென்னையை சேர்ந்த பொன்னாட்டிகள் புருஷா அவெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டா. என்னை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்டா. இன்னைக்கே என்ன யாரும் கேட்பா, அன்னைக்கும் கேட்பா. அதேன்னு சொன்னேன், ஒரு இது சொன்ன தேவதீராது அப்படின்னா. ஏன்னா பாதுகை எல்லாம் படிக்கிறானா அவன், என்ன பண்ண முடியும். அந்த பிளாட்ஃபாரத்துல அடிக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். அந்த பிளாட்ஃபாரத்தை சொல்லிட்டே இருந்தேன், எல்லாம் இது பண்ணினேன். அப்புறம் அவ என்ன ஆயிடுச்சு வந்து பத்திரமா சென்னையில என்ன பேசிட்டு பத்திரமா போய் சேரும் திருப்பதிக்கு அப்படின்னு விட்டா. ஆனால் அவ எல்லாருக்கும் வயசு சின்ன வயசே கிடையாது. அவெல்லாம் 50 வயசு 60 வயசு தான் ஸ்திரீகள் புருஷர்கள்லாம். அந்த வயசுலயும் விஷயத்தை கிரகிக்கணும் கிரகிக்கணும்னு அப்பதான் அவ இறங்கி இருக்கான். எவ்வளவு தூரம் அவளுக்கு அது ஏன் அப்படின்னா, அந்த பிரேரணைக்கே ஏதோ அவளுக்கு ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம், அத மாதிரி பெரியவர்கள்லாம் இது பண்ணது, ஸ்வதக இச்ச உற்பத்தி ஆகுது, நாலு இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி காரணங்கள்னால பிரயத்தனம் வருது. அந்த பிரயத்தனத்திலிருந்து இவாளுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் சாத்தியமான நிற்கிறது. ஆக எது பிரயத்தனத்தினாலேயே சித்திக்கும் அப்படின்னு இருக்கிறதோ அது பிரயத்தனப்பட்டாதான் சித்திக்கும். பிரயத்தனம் இல்லாம எதுவுமே வராது. ஆகையினாலதான் சாஸ்திரங்கள்லாம் இவ்வளவு தூரம் நம்மளை சொல்றது. இல்லைன்னா ஒவ்வொரு அவாவா கர்மாவணமா எனக்கு பிரமாணம் எல்லாம் பண்ணிடுவேன், வேதம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அது தவறான வாதம். அது நாம ஏதாவது பிரயத்தனப்பட்டாக்க அதன் பிறகு பிரமாணம் நமக்கு அனுகிரகிக்கிறேன். இல்லாத போனா இதனாலதான் நம்ம சம்பிரதாயத்திலேயே கருணை ரெண்டு விதமா இருக்கும். முகுந்த கருணாம் வந்தே முக்தே ஸ்வதிக வத்தலாம் ஸ்வரூப சம்சௌரிய நிர்ஹேசுக்க சகேசுக்க அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்ட சுவாமி தேசிகன். இது வந்து எங்க இருக்குன்னு இது தெரியாது. அரியணசாராவளி வியாக்கியானத்துல தேசியனுடைய திருக்குமாரர் பராயத்தாதிகரணத்துல இதை சொல்றேன். ஆச்சாரியரே அந்நத்திர ஸ்தோத்ராரம்பே அப்படின்னு இது சொல்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியனாலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எடுக்கிறாரு. அதுல முகுந்த கருணாம் வந்தே முக்தேஷம் அதிக வசலாம், அதாவது அஜானிகள் இருக்காங்களே அவாகிட்ட பெருமாளுடைய கருணம் இன்னும் ரொம்ப விசேஷமா பிரவகிக்கும். அதுவும் எப்படி ரெண்டு விதமான கருணை, நிர்ஹய சுகம் சஹய சுகம் அப்படின்னு சாப்பிட்டார். நிர்ஹய சுகமான கருணை, சஹய சுகமான கருணை. அவ்யாஜ வாத்சல்யம்ங்கிறது எதுல வரும் கருணைன்றது அப்படின்னாக்க, இது வந்து கொச்சிமங்கலம் கோபால சக்கரவர்த்தி அடியனை கேட்டார். ஏம்பா சிருஷ்டி இல்லாம கூட நம்மளுடைய கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு தான் பெருமாள் பண்ற, அதனால சிருஷ்டி கூட நிர்ஹேதுக்கு கருணை இல்லையாச்சு, சஹேதுக்கு கருணை தான வரும் இது. அதனால நிர்ஹேதுக்கு கருணை எங்க வரும் அப்படின்னு என்ன கேட்டார் கோபால சக்கரவர்த்தி சுவாமி கொச்சிமங்கலம். அடைய எனக்கு டக்குனு ஸ்பிரிக்கல. அன்னைக்கு ஆண்டவன்ட்ட போய் அடையன்னு கேட்டேன், ஆண்டவன் பெரிய ஆண்டவன்ட்ட 20 வருஷம் முன்னாடி, 22 வருஷம் முன்னாடி ஆண்டவன் சாச்சாச்சு, இது ஒண்ணு இல்லடா, அந்த சுரூப சத்தர் போலியோ, ஆத்மா நித்தியமானது, ஆத்மா நித்தியமாக இருக்க கிடவது அப்படின்னு அவனுடைய சங்கல்பம் போலியோ, அது நிர்ஹேதுகமானது. அது ஏற்கனவே சொல்றோம் தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்த சுவாமி சோதிக்கிறார், நித்தியங்கள் நித்தியங்களாயும் அனித்யங்கள் அனித்யேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்னு சாதிச்சிருக்க. இதுதான் நிர்ஹேது தயையினுடைய சுரூபம். எங்க நிர்ஹேது தயையை பிரவர்த்திக்கும்னாக்க, ஆத்மசத்தா இந்த பூமி அச்சேதங்களுடைய சத்தை, அவையுடைய இருத்தல், ஆத்மா இருக்கிறது, அச்சேதனங்கள் இருக்கிறது, இதெல்லாம் தத்துவத்திரயங்கள், என்னென்ன தத்துவங்கள் இருக்கோ அவைகள்லாம் இருக்கணும் மொழியோ, அது நிர்ஹேதுகதையினால வரும். சஹேதுகதையை எதுல வரும் அப்படின்னாக்க, நம்மளுடைய பலன்கள்லாம் அல்ப பலன்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மோக்ஷ பலன் பர்யந்தம் எல்லாம் சஹேதுகதையைக்கு விஷயங்களாக இருப்பாங்க. இதற்கும் தேதியும் விஷயத்திலாம் சேர்க்க எல்லாம் தெரிகிறது. அதனால இதுதான் எதுவா இருந்தாலும் நம்மளுடைய பிரயத்னத்தை வச்சுட்டுதான் நாம என்ன கர்மா முட்டிக்கிறோமோ அந்த நம்ம பிரயத்தனப்பட்டு என்ன பண்றோம் பாக்கிறேன். பெருமாள் கர்மானுகுணம் தான் அது, கர்மானுகுணமா இருக்கு, புத்தியை கொடுத்திருக்கேன், உடம்பு கொடுத்திருக்கேன், இந்திரியங்களை கொடுத்திருக்கேன், நமக்கு செயல்படுறதுக்கு சக்தியும் கொடுத்திருக்கேன், அதை கொண்டு நாம பண்ணணும், அதை பண்ணினாத்தான் நமக்கு எல்லாம் பலன் கிடைக்கும். இது பிரயத்தனத்தினுடைய சாபல்யம். அப்படியானாக்க பிரயத்தனம் வேண்டாமா அப்படின்னாக்க அது எங்க சொல்லணும் அப்படின்னா, வந்து எது கஷ்டமா பண்ணா கூட சரி, எதுவும் நான் பறந்து போனா ஆசைப்படுறேன், நான் பறந்து போனா ஆசைப்படுறேன், அதுக்கு நான் பிரயத்தனப்பட்டேன்னா என்னால பறந்து போக முடியுமா? அந்த சமயத்துல நீங்க எதுவுமே நடக்காது, நமக்கு நடக்கவே நடக்காது. அதனால அவர் சொல்றது, அதனால ஒண்ணு பிரயத்தனத்தினாலத்தான் நடைபடியும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த விஷயத்துக்கு பிரயத்தனம் தேவை. எது பிரயத்தனம் இருந்தாலும் என்ன நீங்க கஷ்டப்பட்டாலும் வரவே வராது அப்படின்னு சொல்றோமோ, அந்த சமயத்துல எதுவும் வராம போயிடும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அது பிரயத்தனம் இல்லாமலே கூட சிறிது வரலாம், சிறிது வரலாம். அந்த சமயத்துல அது பகவத் சங்கல்பத்தினால் அது நமக்கு வரும். சில சமயங்கள் தான் அது எல்லா இடத்துலயும் வரும்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த மாதிரி பிரிச்சுக்கணும், இப்படி இந்த மாதிரி பிரிச்சுக்கணும், இத மாதிரி பிரிச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆகையினால நீங்க சொல்ற மாதிரி ஒரேடியா பிரயத்தனமே வேண்டாம், பிரயத்தனம் இல்லாமே எல்லாம் வந்துடும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆக கொத்திமங்கலம் சுவாமி மூணு விதமா பிரித்து சாதிக்கிறாரு. எப்படின்னா, பிரயத்தனம் பண்ணாலும் வராது அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு பிரயத்தனம் இல்லாட்டாலும் சுபகா வரும் அப்படின்றது ரெண்டு. மூணாவது பிரயத்தனம் பண்ணா வரும், பிரயத்தனம் பண்ணாட்டா வராது அப்படின்னு மூணாவது. இப்படி பிரயத்தனம் சர்வாந்தார் பிரயத்தனம்ன்றது, பிரயத்தனம்ன்றது மூணு விதமா பிரிக்கணும். பிரயத்தனம் பண்ணாலும் வராது ஒண்ணு, இன்னொன்னு பிரயத்தனம் பண்ணாட்டா கூட சிலது வரலாம் பகவத் சங்கல்பத்தினால. சில சமயம் பிரயத்தனம் பண்ணா வரும், பிரயத்தனம் பண்ணா பண்ணாட்டா வரும். இப்படி மூணு விதமா பிரிச்சு போங்க. அப்படி பிரிச்சுட்டீங்கன்னாக்க இந்த சாஸ்திரமானது எல்லாம் அனுகூலமா போயிடுறது. இன்னைக்குதான் பார்த்தேன் பிள்ளைத்திரமாளி இங்க இருந்து இறஞ்சோ அவர் என்ன பண்ண ரங்கநாதனை போய் கேட்டார், ரங்கநாதனை போய் கேட்டார் எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னுட்டு. அதுக்கு ரங்கநாதன் வந்து இது கேட்டார், நீ வந்து பக்தி யோகம் பண்றியா, நாமதன் கீர்த்தனம் பண்ணியா, சரணாகதி பண்ணியா, அது பண்ணியா, இது பண்ணியா அப்படின்னு பெருமாள் ரங்கநாதன் பெரியபெருமாள் கேட்டேனா. இவர் என்ன பண்ணாருன்னா எதுவும் பண்ணல எதுவும் பண்ணலன்ட்டு பெருமாளும் கோபம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம மோட்சம் பண்ணுறியா, நான் இப்படி தருவேன் அப்படின்னு கத்தினேனா பெருமாள். இவருக்கு இன்னும் கோபம், ஏன் ததிபாண்டன் என்ன பண்ணினா அவங்க கிட்ட என்ன சரணாதி பண்ணானா, பக்தி யோகம் பண்ணானா, நாவது கீர்த்தனம் பண்ணானா, கேவலம் நீ உன் அம்மா கிட்டே தப்பிச்சுக்கணும், அந்த கோபிகாசிரி கிட்டே தப்பிச்சுக்கணும், அதுக்கோசரம் நீ என்ன பண்ணின அவனுக்கு மோட்சமே கொடுத்தியே, அந்த பாத்திரத்துக்கு கொடுத்தியே. அப்படி இருக்கச்சே அதெல்லாம் காட்டுல நான் மட்டமா போயிட்டுனா உனக்கு கையை கூப்பிடனா இல்லையா, கையை கூப்பிடி எனக்கு பலன் கொடு அப்படின்னு மோட்சம் கொடு பிரார்த்திச்சேன், இத்த காட்டுல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு படுத்த இந்த பெரிய பெருமா இன்னி வரையும் எழுந்திருக்கலையா, அது இன்னி வரையும் எழுந்திருக்கலையா அவர். அதனால இத மாதிரி நம்ம பிரயத்தனப்பட்டோம்னாக்க அங்க கூட என்ன ததிபாண்டன் என்ன சொன்னான், உன்னை நான் காப்பாத்துறேன் எனக்கு மோட்சம் கொடுப்பியா அப்படின்னு கேட்டான், உன்னை காப்பாத்துறேன் மோட்சம் கொடுப்பியான்னு கேட்டான் அப்படின்னு பெருமாட்டது. அத மாதிரி இவரும் கை கூப்பிடுறேன், கையை கூப்பிடுறதுனால அதனால பிரயத்தனம் இருந்தால் இது கிடைக்கும், பிரயத்தனம் இல்லாவிட்டால் இது கிடைக்காது. இது ஒரு பட்சம். இன்னொன்னு எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சில விஷயங்கள் உண்டு. இது இரண்டாவது கோடி. மூணாவது கோடி பிரயத்தனம் இல்லாமலே கூட சிலது கிடைக்கும். இப்படி நமக்கு இந்த பிரயத்தனம் இந்த பூமி இருக்கு, இந்த போக வஸ்துக்கள்லாம் எல்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாம் கிடைச்சா கூட அனுபவிக்க தெரியாம இருக்கிற ஜென்மங்கள் எத்தனையோ போயிங்க, அதை நம்ம என்ன சொல்ல முடியாது. எல்லாம் கிடைச்சாலும் சந்தோஷமா ஜீவனத்தை அனுபவிக்கணும் அது தெரியாதவா இருக்கா. பிரமாணம் கொடுக்குறேன், நமக்கு வேண்டியது கொடுக்குறேன், காஞ்சிபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ காத்தால பிரமாணம் தெரிவிச்சுட்டு வந்தேன், நீ வந்திருக்கேன் காஞ்சிபுரத்துக்கு அந்த இது கோசம் முதல்ல வந்து கோசம் சாயங்காலம் போயிட்டு வந்திருக்கலாமே, வெறுமை இங்கேயே ரோட்லதான் அடியன் வாக்கிங் போனேன், கோயில் வரையும் போலாமே, பிரமாணில அந்த கும்பலா கும்பலா இருக்கும் யார் விஷயம் போறது அப்படின்னு தோணுடுச்சு. நாளைக்கு வேணா சாயங்காலம் போய்க்கலாம் சக்கரவர்த்தி அப்படின்னு வச்சுருக்கோம். எதுக்கு சொல்ல வரோம், இந்த எதுவுமே நமக்கு கிடைச்சாலும் அனுபவிக்க தெரியாம இருந்தா என்ன பண்ண முடியும். ஆகையினால பிரயத்தனம்ங்கிறது இதுதான் கிரமம். ஆகையினால இந்த பிரயத்தனம்ன்றது இல்லைன்றது இல்லை, அவசியம் தேவையே தேவை. ஏன்னா பாகவதங்கள்லாம் எடுத்து நிறைய உதாரிக்கிறார், எல்லாத்தையும் சொல்லிட்டே போனா அவகாசம் போயிட்டே இருப்போம். ஆனால் இது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், பிரயத்தனம் இருக்கா இல்லையா, பிரயத்தனம் இல்லாமலே எல்லாம் சித்திக்கட்டுமே அப்படின்னு கேட்டாக்க பிரதிபந்தியினாலும் சமாதானம் சாதிச்ச ஒண்ணும். அதன் பிறகு பதிலா சொல்லிட்ட பிரயத்தனம் இல்லாம எதுவும் நடக்காது அப்படின்னுட்டு அதையும் சாதிச்சுட்ட, அதுலயும் வியவஸ்தை பண்ணி சொல்லிட்டேன். அதை இப்ப இந்த ஸ்லோகத்துல எப்படி சாதிக்கிறதுன்றதை தெரிவிக்கலாம். யத்பவ்யம் தன்னனஸ்யாத் அபவித்ரு ந தத் யத்ன கோட்யாபி சித்யேத் த்வேதாபி யத் யத்னாம் நரைதி யதின சோக்தி யத்னாதி பாதாத் யதி யத் யத்னேனைவ பவ்யம் பவதி யதனதஹ தத் ஸ்வஹேதூபனீதாத் அப்படின்னு சாதிக்கிற ஸ்லோகத்துல அர்த்தம் பார்க்கலாம். எது சுகதுக்காதிகள், எந்த சுகம் துக்கம் முதலாளிகள் பவ்யம் நமக்கு வரணும்னு இருக்குதோ, எது அவசியமா நம்மளால அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னாக்கா சுகதுக்கங்க நமக்கு வந்துதான் ஆகணும். அதுவும் அவருடைய பூர்வ கர்மானுரோதமாக நம்ம பண்ண போற கர்மானுகுணமாக நமக்கு பிரமாணம் கொடுக்குறேன் அப்படின்னு இருந்ததுன்ன தத்து நனசியாக்கிதின தத்து நியா ரெண்டு நஞ்சு ரெண்டு நக்கால என்ன பண்றது அப்படின்னாக்க சொல்ல வேண்டிய விஷயத்தை திருடீகரிக்கிறோம். திருடீகரிச்சு சொல்றது என்னன்ன, நமக்கு வர வேண்டிய சுகதுக்கமானது நம்மளுடைய கர்மானுகுணமாக வராதுன்றது கிடையாது, அவசியம் வந்துடும், அவசியம் வந்துடும். அதனால எத்தனம் பண்ண வேண்டாம். அத மாதிரி எது எந்த சுகதுக்காதி எல்லாம் அபபித்ரு நமக்கு வரக்கூடாது, நமக்கு வரையக்கூடாது அப்படின்றது வரக்கூடாதுன்றதுனாக்க அந்த பூர்வகர்மான கூட தான் எதுவும் வருது நமக்கு, நமக்கு இந்த சுகதுக்கம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னாக்க அப்போ எத்தனை கோட்டியாபி அது எத்தனை கோட்டியாபி நீங்க கோடி கோடி எத்தனைகள் பிரயத்தனங்கள் பண்ணுங்களேன் அப்படி பண்ணாலும் அது சித்திக்கவே சித்திக்காது நமக்கு. நீங்க எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் சித்திக்காது. ஏவஞ்சாபி ரெண்டு விதமாகும், பிரயத்தனம் இல்லாமலே நமக்கு இது வரணும்னா வந்துடும், வரக்கூடாதுன்னா நீங்க எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் வராது. அதனால வேதாபி ரெண்டு பிரகாரத்தினாலையும் நரக நரகன்றது பகவச்சனம் மனுஷியாள்லாம் அர்த்தம், மனுஷியாள்லாம் அவ எத்தனை பண்ணாலும் பிரயத்தனப்பட்டாலும் வியர்த்தம் தான் அவளுக்கு, பண்ணவே வேண்டாமே அது. அதனால பிரயத்தனமே பண்ண வேண்டாம். நீங்க போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி வெறும் தன்னுடைய கர்மாவை குடும்பமா எல்லாம் அவரு சித்திக்கும், அதனால எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டுமே. இது எதி என்று நீ ஆட்சேபித்தால் அது சரி என்ன, அவ்வாறு அது நிற்காது கிடையாது. ஏன் அப்படின்னா முதல்ல பிரதிபந்தி காமிக்கிறேன், சோக்தி பாதக சோக்தி எத்தனாதி பாதாத் அப்படின்ட்டு ஸ்ரீசோக்தி. ஆக என்ன அர்த்தம், ஸ்வ முக்தி பாதா ஸ்வ பிரயத்ன பாதக ஆதிசப்தத்தினால லோக வியவகார பாதமும் வந்துடும், லோக வியவகார பாதம் வரும். என்னென்ன வரும், அதாவது சோக்தி உலோசனப்பட்டு நீ சொல்றையே இது பிரயத்தனப்பட்டுதாங்க நீ சொல்ற, பிரயத்தனப்பட்டுதாங்க வாதம் பண்ற, நீ பிரயத்தனப்பட்டு வாதம் பண்றதுன்றதும் பாதிச்சிருமே அது பண்ணவே வேண்டாமே. எது நான் பிரயத்தனப்பட்டேன், உனக்குதான் கர்மானுகுணமா நீ என்ன ஜெயிச்சுடலாம் நினைக்கிறீங்களோ அதனால அதுவே வருது, அதனால அது அது வேண்டியது இல்லை. அத மாதிரி சுவப்பிரயத்தன பாதகம் உன்னுடைய பேச்சும் பாதிக்கப்பட்டதா இருக்கும், அதாவது பிரயத்தனமே வேண்டாம்னு சொல்றவன் சொல்லிட்டே நீ பிரயத்தனப்பட்டு இருக்கிய, அதை பிரயத்தனப்பட்டுதான் சொல்றேன், பிரயத்தனமே வேணாம்னு சொல்லிட்டு பிரயத்தனப்பட்டு இருக்கிறீ அது விரோதம். அத மாதிரி சொப்பிரயத்தனம் பாதிச்சுட்டு உன்னுடைய பிரயத்தனமும் பாதிக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ என்ன சாதிக்க வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி நான் என்னுடைய பிரயத்தனம் பாதிதம் என் சித்தாந்தம் தவறுன்னா தானும் சித்தாந்தம் தவறா போயிடுறது, நீ எதுக்கு அதை பாதிக்க பாக்குறேன் அதுவும் தேவையில்லை. ஆதிபதத்தினால சர்வலோக விவகாரம் என்னென்ன அப்பயே பார்த்து பாருங்க, பயப்படுறது பயம் நின்று ஓடுறது தன்னுடைய பிராண ரட்சணத்துக்கு போறது பயம், அத மாதிரி நித்தியபடி ஆகாரங்கள் எத்தனை காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நித்தியபடி எல்லாம் பிரயத்தனம் தானே, காத்தால தூங்கி எழுந்துக்கிறோம் நாயம் கஷ்டப்பட்டு எழுந்திருக்கணும் அப்படியே பெருமாளையம் எழுந்திருக்க கூடாத, நான் தூங்குறதுக்கு பெருமாளை தூங்க பண்ணக்கூடாத, எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்குமே அதுவும் தவறா வந்துடுறது இல்லையோ, அதனால அது தப்பு. ஆகையினால சோக்தி எத்தனாதி பாதாது இது பிரதிபந்தியினால ஒரு சமாதானம் சொன்ன. ஆனா அவன் என்ன கேட்கிறான், பிரதிபந்தின்றது என்னன்னு எம்பேர தோகம் சொல்றதுதான், பிரதிபந்தி சொன்னா என்ன அர்த்தம், என் பேர்ல துரோகம் சொல்றது மட்டும்தான். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதிலும் சொல்லவே இல்லையே அப்படின்னு அதுக்கு பதில சொல்ற, எத்து எந்த பலம் எத்தனைவ பவ்யம் எத்தனத்தினாலேயே வரும் அப்படின்னு இருந்ததுன்னு போங்க, பிரயத்தனத்தினால்தான் வரும் அப்படின்னு இருந்ததுன்னாக்க அது பிரயத்தனம் தான் அங்க வரும், இல்லாத போனா வரவே வராது. எது பிரயத்தனத்தினால வருமோ அது பிரயத்தனத்தினாலதான் வரும், இல்லைன்னா வரவே வராது. அவர் சொல்ற எந்த காரியம் எத்தனையனீவ பவ்யம் பிரயத்தனத்தினால்தான் வரும் அப்படின்னு சொன்னாக்க அது அந்த அந்த பலமானது ஸ்வஹேது பணீதாது, தன்னுடைய ஹேது பிரயத்தனத்துக்கு எது காரணமோ அவைகளால ஏற்பட்டது, உபநீதம் ஏற்பட்டது, அது என்னதுன்னு அதனால ஒரு எத்தனம் பிரயத்தனம் வரும், அந்த பிரயத்தனத்தினால பவதி. அது எப்படி பிரயத்தனம் உண்டாச்சு, சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறது, ஆச்சாரியால் சொல்லிக் கொடுக்கிறது, நமக்கே புத்தி வருது, இப்படி பிரயத்தனம், இந்த காரணத்தினால இந்த பலன் நமக்கு கிடைக்கும். எதி துஸ்சாதம், நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு வராது, அப்படி அடையவே முடியாது. அது அத அந்த அடையவே முடியாத வஸ்துவை நீங்க எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் வரவே வராது, கோடி எத்தனை பண்ணினாலும் நமக்கு வராது அப்படின்ற இடத்துல பிரயத்தனப்படவே வேண்டாம். அதுதான் நம்ம சித்தாந்தம், அதுதான் சொன்னோம் நான் பறந்து போகணும்னு ஆசைப்படுறேன்னா என்னால எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் என்னால பிரயத்தனம் பறந்து போக முடியாது, அதுக்கு நான் எதுக்கு கஷ்டப்படணும், அது தேவையில்லை. அதே மாதிரி பிரயத்தனம் இல்லாமலே நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற விஷயத்துல அப்ப பிரயத்தனம் வேண்டாம், தானா நமக்கு கொடுத்து பேசுறோம். அதனால இங்க வந்து ரெண்டு இடத்துல நைஷ்பல்யம், பிரயத்தனத்துக்கு நிஷ்பலமா போயிடும் பிரயத்தனம் அப்படின்னு ரெண்டு இடத்துல ஒத்துக்கிறோம். ஒரு இடம் என்னது, நீங்க எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு விட்டோம்னா அது பிரயத்தனப்பட வேண்டாம். இன்னொன்னு பிரயத்தனம் இல்லாமலே வந்துடும் அப்படின்னா அதுக்கும் பிரயத்தனப்பட வேண்டாம். என் ரெண்டாயிரத்துல மூணு பேர் அண்ணாத்தம்பிகள், பெரியவன் அவன் அம்மாவை போய் பாட்டிமா பாட்டியை போய் படுத்துவான், எனக்கு இது வேணும் அது வேணும், கடைசியும் அது மாதிரி படுத்துவான், நடுவுல இருக்கிறவன் மொத்தம் கேட்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா பெரியவனோ கடந்தவனோ அண்ணனோ தம்பியோ எது கேட்டாலும் எனக்கும் ஒண்ணு வாங்கி கொடுத்துருவா, அதனால நம்ம கேட்காமலே எல்லாம் வந்து உதவியோ நான் எதுக்கு பிரயத்தனம் பண்ணணும், அதனால நான் பிரயத்தனமே பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு இருப்பான். நிஜமாவே அவனுக்கு அது மாதிரி வந்துருது, அந்த சமயத்து அவன் பிரயத்தனமே பட வேண்டாம் புரிஞ்சோ. அதனால பிரயத்தனம் இல்லாமலே எங்க வருமோ அங்க பிரயத்தனப்பட வேண்டாம், அந்த பிரயத்தனப்பட்டாலும் அர்த்தம் ஏன்னா தானாதான் வந்துருதே, எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சுனாக்க அதுல பிரயத்தனப்பட்டாலும் தேவையில்லை, அதனால அதுக்கும் நம்ம கேட்க வேண்டாம் இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க வேண்டாம். அதே பிரயத்தனப்பட்டாதான் வரும் அப்படின்னு சொன்னாக்க அங்க அவசியம் பிரயத்தனப்பட்டுதான் ஆகும். அதனால இந்த மூணு விதமான பட்சங்கள் இருக்கு, இதை கொண்டு பார்த்தோம்னாக்க பிரயத்தனம்ன்றது தேவைதான், எந்த எந்த இடத்துல பிரயத்தனம் தேவையோ அதுக்கு அந்த பிரயத்தனத்தை கொண்டுதான் அதை அடைய முடியும். அதனால ஒரேடியா பிரயத்தனம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, ஒரேடியா பிரயத்தனம் இருந்தே ஆகணும்னு சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் வச்சுட்டு பார்க்கணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினாலும் சாய்க்கிறார். இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம், எத்பவ்யம் தன்னனஸ்யா நதத்து ஸ்வஹேதூபணீதாத் துஸ்ஸாதாயத்ரலம்யே ப்ரதியதியததே தத்ர நைஷ்பல்யமிஷ்டம் கவிதாக்கியசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.